தன்னை நினைத்தா அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ, அது உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ. அம்மம்மா தம்பி என்னை நம்பி அவன் உன்னை வளர்த்தான். கையில் வைத்து காத்திருந்தான் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு. இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு. இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் நல்லதே, நான் இது போன்ற வேகத்தில் வந்ததில்லையே. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உன்னை வளர்த்த. தந்தையனும் இளைய கன்று தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி. அவள் கொண்டவனை பிரிந்து வந்து கோலன் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி. அண்ணன் கொண்ட துய தந்தி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. அது பாசமன்றோ இது வேஷமன்றோ, அது பாசமன்றோ இது வேஷமன்றோ. அவன் ராஜாதி ராஜனுக்கு பிள்ளை அல்லவோ, இந்த ராஜ பார்த்து ரங்கத்துறை ஏழை அல்லவோ. அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தான். தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தான் அது உனக்காக வாழ்ந்த உள்ளவங்கள். அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன்